வைக்கிறவ சால்ரா தட்டுறவ பாச்சா பழிக்காதே நானா சிக்குறவ தானா நிக்கிறவ வேண்டாம் இழிக்காதே மச்சா மச்சா மச்சா எனக்கு வேண்டாம் இடிக்காதே மச்சா மச்சா மச்சா பாண்டியனா.